श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्लीम् श्रीरंगराज हरिचंदन योगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्य शरण शरणं प्रपद्ये। அதற்கு மேல் இன்னும் அநேக திவ்ய தேசத்து பெருமாளையும் ஆண்டாள். அறிமுகப்படுத்துகிறாள். 73வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கணும். எந்த திவ்ய தேசத்து பெருமாளும் சரியா அடியனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பமானது அடியனுக்கு இல்லை. ஏதோ சில திவ்ய தேசங்கள் வியக்தமாக தெரிகிறது, சில திவ்ய தேசத்தை பெருமாளை அவரே சுருக்கமாக சுருக்கமாக சொல்லிட்டு போகிறார். இருந்தாலும் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் சொல்லிகிட்டே மேலே போகலாம். வீக்ஷஸ்வ வாமன புரி வரமாலி தீர்கஹேமா கிருதிர் துருகிண சப்ததி வந்திதோயாம் சாக்கம் க்ஷுதாசர சரசபைக்ஷ சமர்ப்பணீன பார்ஸ்வஸ்தபூதபதி சாபமபாச்சகார என்பதாக வாமனபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்தினுடைய அதிபதியான பகவான் அவரை பார். இவர் சுந்தரமான ஹேமாகிருத்தியில் இருக்கார். ஹேமமயமான விக்கிரகம், சுவர்ணமயமான விக்கிரகம். இவரை 70 பிரம்மாக்கள் பிரதிதினம் வந்தனம் பண்ணுகிறார்கள். அமிர்தம் மாதிரியான ஒரு அற்புதமான வஸ்துவை இவர். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு கொடுத்து அவருடைய சாபத்தை, சிவனுடைய சாபத்தை போக்கடிக்கிறார் என்று அந்த பெருமாளை அவள் அறிமுகப்படுத்துகிறாள். நாபீசரோஜ கிரகமேதி விரிஞ்ச பிருங்கஹாம் ஸ்ரீமான் அனந்தபுரநாயக பத்மநாபஹாம் ஏஷஸ்புரன் மணிசிரோ நிகரம் பணீந்திரம் கைலாசைலமிவ காலகனோதிஷேதே என்று திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப பெருமாளை பற்றி சொல்லுகிறாள். அவரை நீ கட்டாட்சம் பண்ணு, அவரை பாரு, எவ்வளவு அற்புதமாக எழுதிருக்கார்னு பாரு. அவர் அற்புதமாக ஜுவலிக்கக்கூடிய அந்த ரத்னங்களால் ஆகிற அந்த ஆதிசேஷன் இருக்கிறாரே, அவரை கைலாச சைலமிவ காலதனவத்தி சேத்தை அதில் படுத்துட்டு இருக்கிற அவரை பார்த்தா எப்படா இருக்குன்னா, கைலாச சைலத்துக்கு மேலே ஒரு காலகனஹா ஆன மழை காலத்து மேகம் இருக்கே, காலமேகம், கருப்பான மேகம், காலகனஹா காலமேகா, காலமேகான கருப்பான மேகம் இருக்கிறதே, அது கைலாசத்துக்கு மேலே தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கைலாசத்துக்கு மேலே அப்படி இருந்தா எப்படி இருக்கும், வெள்ளையான வஸ்துக்கு மேலே, அந்த மாதிரியாக ஆதிசேஷன் மேலே அந்த பெருமாள் எழுதியிருக்கார் பாரு என்று ஆதிசேஷனில் இருக்கிற பெருமாளை திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபனி அறிமுகப்படுத்தி ஆலோக்கிய கேவலம் அனந்தசயம் கட்டாட்சைஹி அம்போஜ காந்தி பரிபந்திபிஹி ஆயதாட்சி அந்யத்ர சாஜிக விஷன்யதி பிரஜானாம் பிராரம்பவத் பரிணதா பிச்சைக ரூபா என்று அவ்வளவு அற்புதமான பெருமாளை பார்த்து ஒருவேளை இங்கேயே மாலை சமர்ப்பித்து விடுவாளோ என்று நினைக்கும் தருவாயில் கூட அவள் இவ்வளவு அழகாக சொல்லியும் அந்த பெருமாளுடைய குணங்களை எடுத்து வர்ணித்தும் அவளுக்கே புரிந்திருந்தும் கூட அவள் மேலே சென்றாள். அந்யத்ர சா அஜிகிமிஷத்து, சா அஜிகிமிஷத், ஏனால் மேலே ஏண்டா போகணும்னு ஆசைப்பட்டாள்னா அதுக்கு காரணம் சொல்றா, இந்த ராஜ இந்த பெருமாளை போய் விடுவாளா, அனந்த பத்மநாபன் எப்படி தீர்க்கமாக ரொம்ப பிரமாதமாக சயனிச்சுட்டு இருக்கார். என்ன அற்புதமான திருக்கோலம், எவ்வளோ பணக்காரர் இவ்வளோ போய் விடுவாளா அப்படின்னா, நியத்தி பிரஜானாம், பிரஜைகளினுடைய நியத்தியானது ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடைசிகள் இருக்கும். ஆரம்பத்திலேயே அவள் வந்து ரங்கநாதனுக்குன்னு மனசை கொடுத்தவள், ரங்கநாதனையே தான் தேடுவளே தவிர நடுவில் எல்லாம் மாற்றிக்க முடியாது பிரகிருத்தியை என்று அழகாக பிரஜானாம் பிரகிருதி ஆரம்பவத்து பரிணத்தி பரிணத்தாவ பிச்ச ஏக்கரூபா, அதுவானது ஒரே மாதிரி தான் இருக்கும். நியத்திகி பிரகிருத்தினாலும் ஒன்று தான், அந்த நியத்தியானது விதி அவளுடைய சுவாவம்னு அர்த்தம், அது ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்குன்னு மாற்றிக்க மாட்டாள். லக்ஷ்மி பிரகர்ஷ பரிச்சார புரேந்திரேத்த தோர்மத்திய தட்சிண மருத்தடலோக தாத்தவு ஸ்ரீமூஷிகா ஸ்ரீமூஷ ஸ்ரீமூழிதாம கடநர்த்தன மாதரக்ஷு கிராமாதி மத்தியருண சைலபுரால்பகோபம் என்பதாக இந்திரேத்த தோர்மத்யா என்று தாயாரினால் விளங்கக்கூடிய அற்புதமான தன்னுடைய மத்திய பாகத்தை உடையவன், தோர்மத்யா மார்பை உடையவன், எந்த மார்பில் தாயார் விளங்குகிறாளோ அப்படிப்பட்ட திருமார்வன், லக்ஷ்மி திருமார்வன் என்ற திருநாமத்தை உடைய, வக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மியானவள் எழுதிருக்காள்னு அர்த்தம். அதே மாதிரியாக தட்சிணமருத்தடஸ்தான், தட்சிணமருத்தடம் என்பதாக தென் தெற்கு வாயு புறம் அப்படின்ற அர்த்தம் கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புறம், அது எந்த ஊருன்னு அடி இருக்கு கெஸ் பண்ண முடியல அடி இருக்கு, அந்த அளவுக்கு திவ்ய தேச அனுபவம் இல்லாததுனால. லோகதாத்தகான்னு பெருமாளுடைய திருநாமம், ஸ்ரீ வந்து திருமூழிக்களம்னு அடியன் புரிஞ்சுக்கிறேன், அந்த திருமூழிக்களம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கடநர்த்தக பெருமாள், அவரையும் பாரு, அந்த இந்திரோத்த தோர்மத்யா என்ற பெருமாளையும் பாரு, என அழகா இருக்கா ரெண்டு பேரும். அப்புறம் மாதரக்ஷு என்ற கிராமத்தில் வசிக்கிற அருணசைல புறம் என்று சொல்லக்கூடிய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அல்பகோபகா என்ற பகவானை, அச்சின்ன ஒரு கோபர் என்ற பெருமாளையும் பார் என்று மூன்று பெருமாளை இந்த ஸ்லோகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றாள். லக்ஷ்மி பிரகரேஷ பரிசார புரேந்திரேத்த தோர்மத்திய தட்சிண மருத்தட லோகதாத்தௌ என்று அந்த ரெண்டு பேரும் லோகதாத்தகான்னு ஒருத்தர், இந்திரேத்த தோர்மத்யான்னு ரெண்டு பெருமாள் ஒரே திவ்ய க்ஷேத்திரத்தில், அதுக்கப்புறம் திருமூழி களத்தில் இருக்கிற எழுத்துக்கிற கடநர்த்தகன் என்று பெருமாள், அதே மாதிரியாக நவரீத நடன் அந்த மாதிரி எதனா திருநாமம் இருக்கும், கடநர்த்தகான்னு திருநாமம் இருக்கு. அந்த மாத்தர் அதாவது திருமூழி களத்தில் என்ன பெருமாளோ அந்த பெருமாளை நம்ம கவனிச்சுக்கணும். மாதரக்ஷுன்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவான், அதே மாதிரி அருணசைலபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அவர் அல்பகோபகான்றதான பெருமாள், இவாளை எல்லாம் பார்த்துக்கோன்னு ஒரே சீராக இன்ட்ரடியூஸ் பண்றாள். நாராயணம் மஹிதனவ் புர சந்நிவிஷ்டம் ஸ்ரீவல்லவாழ் புர சிரசிரயமானநாதம் ஸ்ரீசாரபிரங்கபுர புங்கவ கேசவன் ச நித்ராண கேசவபதிம் ச பருஷ்ணிகேசம் என்று அடுத்த திவ்ய தேசங்கள், ஸ்ரீவல்லவாள் திருவல்லவாள் நகருள் என்று திருவல்லவாள் முன்னாழ்வாரே அழகா பாடுறார் திருவல்லவாள் நகருள், சிரஸ்ரயமான நாதஹா என்று அந்த ஊர் பெருமாள் திருநாமம், அவர் ஸ்ரீ சாரங்க சாரபிரங்கபுரம் என்ற பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம், அங்க இருக்கிற பிரதானமாக விளங்கக்கூடிய கேசவன், அப்புறம் பருஷ்ணிகா என்ற ஸ்தானம், அங்கிருக்கிற நித்ரான கேசவபதி அவரையெல்லாம் நீ பாருமா என்று ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரைச்ச மேலடையின் ஸ்லோகங்களை வாசிக்கிறேன். தெரிஞ்ச இடங்களில் வாசிக்கலாம், இல்லைன்னா நேர வாசிக்கிறேன். இன்னுமே கேரள தேசத்தில் பெருமாள்கள் வித்வத்ரதாக்கிய புரநாத கட்டீசமாக்கியஸ்தானேஷதாத சரிதிருத்தி மதார்த்திஹேஷான் ஆலோக்கிய கேரளபதீன் பிரசகிந்திரேஷான் ஏதான் விரணீஸ்வ வரமேக மகாத்மனீனம் வரமேக மகாத்மனீனம் என்று மகத்துவம் பொருந்தியவர்களான இங்கு பல பெருமாள்கள் எழுதியிருக்கால், வித்வதரதபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தினுடைய ஏவம். அதே மாதிரியாக கட்டி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், ரெண்டு அதிபதிகள் சரித்ரத்திமதார்த்திஹேஷஹா என்ற பகவானும், இவர் கேரள தேசத்து வாசி, இவர்கள் இரண்டு பெருமாள்கள் தனித்தனியாக அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு இவரை வரனாக தேர்ந்தெடுக்கலாம் என்று கூற, ஆல்யாத்தயேத்யபிஹிதாம் பிரணிபத்ய பக்தியா தானன்யமஞ்சவணி அபிகந்துமனாபூவ பாகீரதி பிரதிபயோ நிதிமா விரஜந்தி தேசான் வதித்த சுபகோ நிவதேசமன்யம். எப்படி அங்கேருந்து கிளம்புமா, நம்ம அடுத்த திவ்ய தேசத்து பெருமாளை பார்க்கலாம்னுட்டு அங்கிருந்து திவ்ய தேசத்து பெருமாளை எல்லாம் இதே சாக்கில் இதே வியாஜத்தை சேவிச்சுள்ளாம்னுட்டோ நினைச்சாலோக்களும் அந்த திவ்ய தேசத்து பெருமாளை சேவிச்சு ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படிதான் ஆசை அவளுக்கு. இப்படி சகியான அனுகிரகை சொன்னவுடன் கூட அந்த பெருமாளை எல்லாம் பிரணிபத்திய நன்கு சேவித்து விட்டு, பக்தியுடன் சேவித்து விட்டு, அந்ய மஞ்சம் அபிகந்து மனாபூவ அவர்களை விட்டுவிட்டு அடுத்த மஞ்சம் அடுத்த பெருமாளை சேவிக்க எழுந்தருள்கிறாள் ஆண்டாள். அதற்கு சொல்லுகிறார், கங்கையானது சமுதிரத்தில்தான் போய் சேரணும் என்ற உத்தேசத்தோடு செல்லும் போது அது எத்தனையோ தேசங்களையும் எத்தனையோ மலைகளையும் எத்தனையோ தோட்டங்களையும் பார்த்து மலைச்சு நிற்காம அதெல்லாம் பார்த்துட்டே வேற தேசத்துக்கு அடுத்தடுத்த தேசங்களுக்கு போய் சமுதிரத்தை தான் அடையும் அல்லவா, அதுபோல் அவளும் நகர்ந்து சென்றாள். ஸ்ரீதேவநாயகம் அபாங்கய பங்கஜாட்சீம் ராஜிஷ்ணுமைந்திரநகரார்ச்சித பாரிஜாதம் யஹ் கௌஸ்துபம் மணிமணீநயந்திராயாம் துர்மத்திய மண்டபஜுஷோ மணிகந்துகத்வம் என்பதாக. இந்திரநகரம், இந்திரநகரம் என்று சொல்லக்கூடிய திருவகீந்திரபுரம் என்ற ஊரில் இருக்கிற தேவநாயக பெருமாளை நீ கட்டாட்சம் பண்ணு. அதாவது இவர் கௌஸ்துபமணியிலேயே ஒரு தன்னுடைய மார்பிலை விளங்கக்கூடிய கௌஸ்துபமணியையே ஒரு மண்டபமாக செய்து அங்கு லக்ஷ்மியை எல்ல பண்ணி அதில் விளங்கக்கூடிய லக்ஷ்மியுடன் சேர்ந்து தானும் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்று அந்த பெருமாளை அறிமுகப்படுத்திவிட்டு அடுத்த பெருமாள் போறார். தன் வங்கி கோபபுர பூஷணமேஷ திருஷ்டியோகோம் ஆதித்யமா வகதி தட்சிண சங்கதாரி ஏன திரிவிக்ரமவதாத்ய பவத்தி திருவ்ய பக்த த்ரயார்த்தமதி தேஹலி சம்பபூவே என்பதாக. ரொம்ப மெல்லிய உடலை உடைய ஆண்டாளே என்று அவளை தன்வங்கி என்று கூப்பிட்டு நம்ம இருவருக்கும் நம்ம ரெண்டு கண்களுக்கும் ஆதித்யம் செய்வது போல் விளங்கக்கூடிய கோபபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கோபபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எழுதியிருக்கிற தட்சிண சங்கதாரி வலம்புரி சங்கை தாரிக்கக்கூடியவர் என்ற திருநாமத்துடன் விளங்கக்கூடியவர் இங்கு விளங்குகிறார். சர அதாவது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்கிற மூன்று பேரும் அவதரித்த இடமாக இது விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த மூன்று பேரும் ஒரே இடத்துல புகுந்து கொண்டு அங்கு மூணு பேருக்கும் நடுவில் மூன்று பேரையும் கிருத்தகிருத்தியராக்குவதற்காக எங்கு பெருமாள் ஒரு தீப வடிவில் இருப்பவராக அவர்களால் போற்றப்பட்டாரோ அந்த பெருமாள் ஏற்றிருக்கிற இடம்தான் இது என்று கோபபுரம் என்ற ஊரை அங்கே தட்சிணசங்கதாரி என்று பகவான் எழுதியிருக்கார் என்று அறிமுகப்படுத்தி பூம்யேகமங்கிரி கமலம் பரிஷஸ்வஜேஸ்ய தியாவாபரம் கரததிஹி புனரஷ்டதிக்பிஹி த்வஞ்சானதாங்கிவபுரஸ்ய பரிஷ்வஜஸ்வ சஞ்சாத பூரி புலக பிரகராபிராமம். பூமிய தேவியானவள் இந்த பகவானுடைய ஒரு சரணாரவிந்தத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டுள்ளாள். இவருடைய தியாவா என்று சொல்லக்கூடிய திருக்கரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா தியூ ஆகாசத்தில் உள்ளன. அது அவருடைய திருக்கரங்கள்லாம் அஷ்டதிக்குகளிலும் பரவி இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த பெருமாளை ஹே வினம்ரத்தையுடன் கூடிய அடக்கத்துடன் கூடிய ஆண்டாளே துவஞ்ச ஆனதாங்கி என்ற சப்தத்தினால் ஆனதாங்கி வணக்கமுடைய தேகத்தை உடையவளே இவருடைய திருமேனியை நீ ஆலிங்கனம் செய்து கொள். இவர் ரொம்ப சந்தோஷமாக உன்னை வைத்துக் கொள்வார் என்று அவரை அந்த பெருமாளை பற்றி சொல்லி மேலே காஞ்சிபுரி பரிபிடம், அதாவது அது எனக்கு தெரிஞ்சு உலகளந்த பெருமாள் என்று தோன்றுகிறது, ஒரு திருவடி பூமியிலும் மற்றொரு திருவடி துலோகத்திலும் கைகள் எல்லாம் எட்டு திக்குகளிலும் என்று பரவக்கூடிய அளவுக்கு உலகளந்த பெருமாள் தான் அப்படி எழுதியிருக்கிறார். அதற்கப்புறம் காஞ்சிபுரத்தினுடைய சுவாமியான வரதன் அநிர்வச்சனீயமான ஒரு மேகம், நீலமேக சியாமளன், மேகம் மாதிரியாக விளங்கக்கூடியவன், வாமாட்சி கஞ்சன கணம் வரதாபிதானம் என்று வரதன் என்கிற ஒரு மேகம். ஆவிஷ்கரோதி விதிலோச்சன சாத்தகானம் அனந்த பாரமதி ஹஸ்திமஹீதரம் யஹா, அஸ்திகிரி என்று சொல்லக்கூடிய அந்த யானைமலையின் மேல் விளங்கக்கூடியவரான அந்த பெருமாள், அந்த பிரம்மாவுடைய சாத்தகம் போன்ற கண்களுக்கு இவர் சந்திரன் போன்று விளங்கக்கூடியவர். விதிலோச்சன சாத்தகானாம், சாத்தக பட்சிகளுக்கு அர்த்தம், சாத்தக பட்சிகளுக்கு இவர் மேகமாக விளங்குகிறார். என்ன மேகம்னா, மேகத்திலேருந்து தண்ணியை அது டைரக்டா சாப்பிடக்கூடியது சாத்தக பட்சி. அந்த மாதிரி பிரம்மான்ற கண்களாகிற சாத்தக பட்சி, சாத்தக பட்சிகள் பிரம்மாவினுடைய கண்களே சாத்தக பட்சி என்று வைத்துக் கொண்டால், அவைகளுக்கு இந்த பெருமாளானவர் நீரை கொடுப்பவர் போன்ற ஒரு தோற்றம் அளிக்கக்கூடியவர். என்ன பிரம்மாவுக்கு பிரத்யட்சமானார், பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொன்னதுனால இவர் காஞ்சிபுரத்து பெருமாள் வரதன் என்று அவரையும் அற்புதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அத்தியாப்பிய இன்னொரு ஸ்லோகம் சாதிக்கிறார் அந்த கரிகிரின்ற பெருமாளுக்கு, அந்த வரதனுக்கு, காஞ்சி வரதன் அஸ்திகிரி வரதனுக்கு, அத்திகிரி வரதன் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்த என்று எந்த பெருமாளை நாம் துதிக்கிறோமோ அந்த பெருமாள், அத்தியாப்பியம் கரிகிரேகே பதிராங்கி கீபிஹி ஆபாபிஹி அம்புத கதம்ப விடம்பினிபிஹி ஆபாதி வைதசமஹாஹய மேகயாகாது ஆவிஷ்கிரியா சமய சங்கத தூம்ய ஏவ. எப்படி எழுதியிருக்கார்னால், இப்பொழுதும் கருப்பாகவே எழுதியிருக்கிறார். மேகங்களாகிற ஒரு பெரிய பெரிய மேகங்களாகிற கதம்ப விருட்சம் போன்று தெரியக்கூடியதான, மேலும் பிரம்மாவனுடைய மகா யஜ்யம் இருக்கிறதே ஹயமேத யஜ்யம், அந்த ஹயமேத யஜ்யத்திலிருந்து ஆவிஷ்கிரியா சமயம், ஆவிஷ் கொடுக்கிற சமயத்தில், அதாவது அங்கிருந்து வெளிப்படும் சமயத்தில், அங்கிருந்து வெளிவந்த சமயத்தில், சங்கத்த தூம்ய ஏவ, அந்த யாகத்திலேருந்து வந்த புகைகள்லாம் அவரை கருப்பாக காண்பிக்கிறதோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள அந்த பெருமாள் இப்பவும் அதே மாதிரியே கருப்பாகவே விளங்குகிறார் என்று அத்தியாப்பியம் கரிகிரேகே பதி ஆங்கிகாபிகி ஆபாபிகி தன்னுடைய சரீர சோபையினால் அம்புத கதம்ப விடம்பினிபிகி அம்புதமாகிற கதம்ப விருட்சம் போன்று, அம்புதம் மேகங்கள்லாம் கதம்ப விருட்சம் என்றால் கதம்ப விருட்சம் கருப்பார், அதனுடைய இலைகள்லாம் கருப்பார், ஆனால் அத்தியதிகமான கிரீனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைதசமாக ஹயமேத யாகாத் வைதன விதின பிரம்மா சம்பந்தப்பட்ட அந்த ஹயமேத யாகத்திலிருந்து அந்த ஆவிஷ்கிரியா சமயம் அவர் வெளிவந்த தருணத்தில் அவருடன் சேர்ந்த தூமம் போன்று விளங்குகிறார் என்று சூடாமணே சுமனசாம் சுமிச்சித்வமஸ்ய பாணிம் கிருஹாணயதி சேத் பிரணயஸ்தவ ஸ்யாது இத்யாதராதபிஹிதாபி தமுஜஹௌசா அபாவோ அநபீஷ்ட விஷயாதிதராபிலாஷி. சூடாமணேஹே சுமனசாம் முகி, சுமனசாம் முகி அதாவது அத்தியுதமான ஆச்சரியமான முகத்தை சுமுக்குடைய சுமுகி என்று அவளை கூப்பிட்ட ஆண்டாளை சுமனசாம் சூடாமணிஹி, தேவத்தைகளுக்கெல்லாம் அதிராஜாவாக விளங்கக்கூடிய தேவாதிராஜனாக என்பதை அழகாக சுமனசாம் சூடாமணிஹி என்று சாதிக்கிறார். சுமனசாம் தேவானாம் அர்த்தம் சூடாமணிஹி, அவர்களுக்கெல்லாம் தலையில் மகுடம் போன்று விளங்கக்கூடியவரான இந்த பெருமாளுடைய கையை பிடிக்க ஆசைப்பட்டால் உனக்கு ஆசை இருப்பின் அவரை கலை கையை பிடினர் பாணிம் கிரகான எதிச்சேத் பிரணயகா தவசியாத், உனக்கு ஆசை இருக்கும் அளவில் ஆசை இருக்கும் பட்சத்தில் இவரை கைப்பிடிக்கலாம் இப்படி என்று வரதன் விஷயமாக ரொம்ப ரொம்ப ஆசையாக சொல்லியும் கூட தமுஜ்ஜஹௌசா அங்கே அவளை அவரையும் விட்டுவிட்டு சென்றாள். என்ன சொல்றார் கவி இங்க, பாவோ பாவோன பீஷ்ட விஷயாதிதராபிலாஷி, மனசானது எப்பவும் பிடிக்காத விஷயங்களை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை தான் ஆசைப்படும் இல்லவா என்று அவளுக்கு என்னவோ பிடிக்கல. அதுக்கு சொல்றான் காளிதாசன் ரொம்ப அழகா, அவளுக்கு பார்க்க தெரியலன்னு தெரியல, அவர் அழகா இல்லைன்னு இல்லை, அவர் அழகா இல்லைன்றது காரணம் இல்லை, அதே மாதிரி இவளுக்கு தான் பார்க்க தெரியல, பார்த்துருந்தா வரதனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. என லோகோ பின்னருச்சிருகி லோகஹா, அவளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா என்று சொல்லுகிறான். அதை போன்றுதான் இங்கும் வரதனையே விட்டு சென்றாள். அத்தைவ சுந்தரி யசோக்த விதாயி நாசஹாம், யசோக்த காரி பெருமாள் இருக்கிறார். யஸ்வத் பித்ருவிய விதுஷா வச்சசான்யவாசீத் வச்சசான்வயாசீத், யார் உன்னுடைய தகப்பனாருடைய பித்ரு அதாவது உன்னுடைய சித்தியா இருக்காரே அவருடைய வார்த்தையை கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். ஆதாய போகிசயனம், அந்த போகிசயனம் ஆதிசேஷன பைனாக பாய் சுருட்டிக்கொள்னு சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பி போனார். அதே மாதிரியாக திருப்பி இங்கே இருந்துடணும் சொன்ன உடனே அங்கே இருந்துட்டார். அதனால யசோக்தக்காரின்னு அவருக்கு அன்பர்த்தமான திருநாமம் வந்தது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளையும் பார் என்று அந்த பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பாணிம் கிரகீஷ்யசி யதி துவமமுஷ்யசோபி சந்தோஷயிஷ்யதி யசோக்த விதானதஸ்துவாம் இத்தம் சகி நிகதிதா பினசான்வமம் தபி யூஷபாசி ரமதே கிமுச்சக்கரவாக்கி என்று அந்த பெருமாளை, நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பார், எப்படி சாஸ்திரம் சொன்னபடி உன்னை சந்தோஷமா வச்சுப்பார், இப்படியாக சொன்னாலும் கூட அவள் நன்வம்ச அதை பொருட்படுத்தவில்லை, மேலே சென்றாள். ஏனெனில் சக்கரவாக்க பட்சிக்கு பியூஷ பாசி ரமதேக்கும் சக்கரவாக்கி, சக்கரவாக்க பட்சியானது சந்திரனுக்குத்தான் ஆசைப்படும். அது என்னதான் நீங்க அமிர்தமே கொடுத்தாலும் அமிர்த பாத்திரத்தையே கொண்டு எதிர வச்சாலும் அது சாப்பிடாது. சக்கரவாக்கி சந்திரனுடைய விஷயத்துல தான் சந்தோஷப்படுமா போலே, அவளும் ரங்கநாதன் விஷயத்திலேயே சந்தோஷப்பட வேண்டியவளான் அப்படினால் விட்டு சென்றாள். பஸ்யோபகாஞ்சி பரமேஸ்வர புஷ்கரே ஷஷ்டி பாட்டகேசிரோபவனாதிநாதான், அங்கு காஞ்சியில் விளங்கக்கூடிய பரமேஸ்வர புஷ்கரேஷகா என்றும் ஸ்ரீபாட்டகேசகா என்றும் சிசிரநாமக அங்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது, சிசிரம்னு பேர், அதனுடைய அதிநாசராக விளங்கக்கூடியவர் பாசோ நிவாசபதி காமபுரி துரீனகா என்று ஜோஸ்னேந்து கண்டனபதி என்ற எல்லா பெருமாளையும் வாரித தாமநாதகா, இந்த பெருமாளையெல்லாம் பார்த்துக்கொள் என்று அங்கே சுத்தியுள்ள பெருமாள்லாம் சொல்லிட்டு வருஷானபோதிபதி சோரபதி பிரதீத கிராமாலயாதிப சமஸ்த விசுத்வரேஷான் ஆத்யாஷ்டபாஹு கமலாஸ்திததாமநாத ஸ்ரீ பக்ஷி குண்டனபதி குண்டனபதி தோயமகீந்திரநாதான், குண்டபதி தோயமகீந்திரநாதான் என்று வருஷானபோதிபதி சோரபதி பிரதீத கிராமாலயாதிபதி சமஸ்த விசுத்வர விசுத்வராதிபதி அஷ்டபாகு அஷ்டபயக்கரத்தான் தெரிஞ்சது சொல்லின்றன. கமலாஸ்தித தாமநாதா பக்ஷிகுண்டபதி அதாவது திருப்புட்குழி பெருமாள், தோயமகீந்திரநாதா என்று இந்த பாஷையில் என்ன சொல்றோம்னா அந்த வருஷானபோபதி என்பது கார்வானத்துள்ளான் என்றும், சோரபதி என்று கல்வா என்றும், பிரதீத கிராமாலயாதிபதி என்று ஊரகத்து பெருமாளையும், சமஸ்த விசுத்வர விசுத்வரேஷா என்று பேராது என் நெஞ்சினுள்ளான் என்ற பெருமாளையும் சொல்லிவிட்டு திருநின்றவூர் பெருமாள், திருப்புட்குள் பெருமாள், திருநீர்மலை பெருமாள் இவர்களையும் தோயமகீந்திரநாதா என்று திருநீர்மலை பெருமாள், பக்ஷிகுண்டபதி என்று திருப்புட்குழி பெருமாள், அதற்கு முன் திருநீர்வண்ணன் என்று பாகுகமலஸ்தித தாமநாதா என்று இத்தனை பெருமாள்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மேலும் ஸ்ரீமத் ஸ்தலேஷபதி சாகரமல்லநாத ஸ்ரீமத் கடீஸ்வர லதாஹ்ரதநாயகம்ச ஏதே விசித்திர விபவாஹ விவிதாபிதானாஹ கருண்யபூர்ணநயனாஹ கமலாசாயாஹ என்று திருவிடவந்தை என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தினுடைய தடத்தில் உள்ள அந்த பெருமாள் ஸ்தலசயன பெருமாள், அப்புறம் சாரமல்லநாதா என்றும் கடீஸ்வரர் என்றும் லதாகிருத நாயக்கர் என்றும் வேறு வேறு பெரு விதமான பெயர்களால் அழைக்கப்படுபவரான இவருடைய கண்களுக்கு கண்களை பார் தயையோட கூடினவராக இருக்கார். திருக்கடன்மல்லை பெருமாள், அதே மாதிரி திருவிடவந்தை பெருமாள் இவர்களையெல்லாம் சேவி, அப்புறம் கட்டிகாச்சலத்தில் எழுதியுள்ள கடீஸ்வரர் என்ற பெருமாளையும் சேவி, அப்புறம் லதாகர நாயகா பகவான் என்று திருவள்ளூர் பெருமாளை லதாகர நாயகா என்று குறிப்பிடுகிறாள் வீரராகவ பெருமாள். திருவள்ளூர்ன்றதுக்கு லதாகர நாயகா என்று திருவள்ளூரில் இருக்கிற பெருமாளை சொல்லி வீரராகவா என்று அந்த பெருமாளையும் பற்றி சொல்லுகிறாள் இதே ஸ்லோகத்திலேயே. ஏதான் எதி பிரியதமான் அபிவாஞ்சசித்வம், இவர்களையெல்லாம் நீ ஆசைப்படுவாகில் படுவாயாகில் வக்ஷஸ்தலை சமமீ கமலாதிருடைகி, கமல தாயாரை எப்பவும் ஹிருதயத்திலே வச்சுருக்கவா, அதனால் பெண்களுடைய மதிப்பை அறிந்தவர்கள், அதனால் தத்யுர்வபூம் ஸ்ரீ சகலான்யபி சுப்ருதுப்யம் எல்லாம் தன்னுடைய திருமேனியை பூர்த்தியாக உனக்கே கொடுத்துருவாள், அங்கே அவளுக்காவது லக்ஷ்மிக்காவது தன்னுடைய ஹிருதயத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கா, உனக்கு சம்பூர்ண திருமேனியும் உனக்கு கொடுப்பா, இத்தியாலி வாஜ் மகனைய கதான்ய மஞ்சம், இப்படி அந்த தோழியானவள் அனுகிரகையானவள் கூற கண்டுக்காம அடுத்த இடத்துக்கு சென்றாள். ஏஷோந்தவந்திய பதிராதுர குப்ஜ பங்கு மூகார்த்தி மோச்சன கலா குசலோ முராரிஹி லோகாவனாய வசுதாவலையாவதீர்ண வைகுண்டசேஷகிரி சிருங்க முரி சுரேந்திர சாக்கி என்று யார் பார்க்க முடியாதவர்கள், கண்ணில்லாதவர்கள், காது கேட்காதவர்கள், அப்புறம் குனி இருக்கிறவர்கள், பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள் என்று இவர்களை எல்லாம் சரி பண்ணக்கூடிய மகா பிரவீணராக விளங்கக்கூடிய இந்த பெருமாள் சேஷகிரி என்று சொல்லக்கூடிய பவித்திரமான ஸ்தலம் இருக்கிறது, அதில் இவர் வைகுண்டஹா என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். இந்த பெருமாளை கட்டாட்சி தோராந்தரால கிரகமேதி பயோதி புத்ரியாய ஸ்ரீனிவாசைதி விஸ்ருத நாமதேயஹாம் ரங்கே பணீந்திரமணி மஞ்சமயம் முகுந்தம் சேஷாத்ரிநாத சுமஹா சேஷாத்ரிநாதமமோ மாஹுரபின்னமாரியாக என்று இவர்தான் அந்த திருவேங்கடத்தில் விளங்கக்கூடியதான பெருமாள். இவர்தான் கண்ணுக்கே தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், பேச முடியாதவர்கள் எல்லாவர்களையும் எல்லாரையும் சரி பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடையவர் இரண்டு, கைகளினுடைய நடுவிலும் பாகுவின் நடுவிலும் அழகாக லக்ஷ்மியை எள்ள பண்ணிக்கொண்டு க்ஷீரசாகர புத்திரியான பெருமா தாயாருடன் விளங்கக்கூடியவர். சீனிவாசன் என்று திருநாமம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்க பெருமாள் இருக்காரே, அவரும் இவரும் ஒன்றுதான், அவர் மாதிரிதான் இவர். இவர்கள் இருவரையும் ஜனங்கள் ஒருவரென்றே மதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சீனிவாசனை வரைய என்று சொன்னவுடன், வர்திஷ்ணு நிர்ஜரவே விகசத்குமார வாபி சரோஜவனவாசிதவா தப்போத்தே ஸ்ரீ வெங்கடாத்ரி கடகே சுமனோபிநந்தியேரந்தும் கிருஹாண கரமஸ்ய விபோர்ணதாங்கி. அதுவும் மிக அற்புதமான நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன. சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான புஷ்கரணி இருக்கிறது. இதில் கமலங்கள்லாம் சுகந்தமான கமலங்கள் இருக்கின்றன. அப்பேற்பட்ட அற்புதமான காத்து வாசனையோடு கூட காத்த நீ ரசிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் இந்த ஸ்ரீ வெங்கட பர்வதத்தில் உள்ள இந்த பெருமாளை நீ சுவீகரித்துக் கொள்வாயாக என்று சொன்னாள். ரங்கேஷயாம்சமபி வெங்கடசைலநாதம், அந்த ரங்கநாதனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய வெங்கடசைலநாதனையும் சா ரங்கிசக்த ஹிருதயா, ரங்கநாதனே வேணும்னு ஆசைப்படக்கூடியவளான் அவள் பிரயயௌ பிரணம்ய சேவிச்சுட்டு கிளம்பிட்டாள். எனக்கு ரங்கநாதன் வேணுமே தவிர ரங்கநாதன் மாறி இருக்கிற இன்னொருத்தர் வேண்டாம். பிராயசதீக்ஷுரசர்க்கரையோரவேதேலோ கஸ்திருஷாபிபதி சம்பிருதமிக்ஷுசாரம், என்னதான் பக்கத்திலேயே நல்ல சர்க்கரையையும் வச்சு அந்த கரும்பு ஜூஸையும் வச்சால் கரும்பு ரசத்தையும் வச்சால் தாகம் எடுக்கிறவா கரும்பு ரசத்தை தான் சாப்பிடுவாளே தவிர ரெண்டும் ஒரே கரும்பினுடைய ப்ராடக்ட் தான்ப்பா, நீ சர்க்கரையை சாப்பிடும்பான்னு சொன்னா யாருனா சாப்பிடுவாளா? அவர் சர்க்கரை மாதிரியாக என் மூர்த்தியா சர்க்கராயுதம், அவர் சர்க்கரை மாதிரிப்பா, இவர் வந்து கரும்பாலையில் எடுக்கக்கூடிய கரும்பு கருப்பம் சாறு மாதிரி இவர் என்று இரண்டு பேருக்கும் வித்தியாசத்தை காண்பித்து கவி அழகாக தாகம் எடுக்கிறவன் கரும்பு சாரை சாப்பிடுவானா சர்க்கரையை சாப்பிடுவானான்னு கேட்கிறார். வாமாலகே நயனமத்ர விதேகி சால கிராமாச்சலேந்திர சிகராபரணே பவர்கஹாம் பண்யம் ஜனாய நிரபாயமனேன் லக்ஷ்மி நாராயணேன விததே வசுதா விபண்யாம். இந்த பூமி என்கிற அற்புதமான பஜார்ல தருமாள் இந்த சால கிராமத்தில் விளங்குகிறார் லக்ஷ்மி நாராயணன் என்று பிரபன்னாளுடைய பெரிய அற்புதமான வீதி. அந்த பிரபன்னாள் நிறைய இருக்கிறாள். அவர்களுக்கெல்லாம் அனஸ்வரமாக எப்பவும் விளங்கக்கூடிய மோட்சம் எத்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் நம என்று மோக்ஷத்தை இந்த இடத்தில் ஒரு கடை போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறார். மோக்ஷத்தை கடை போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறவர் இந்த சால கிராமத்தில் விளங்கக்கூடிய பெருமாள் என்று அவரை பற்றி சொல்லுகிறாள். இந்தீவராட்சி ஹிருதயங்கமம் இந்திராயா விஷ்ணு விலோகய வியத்புரி சாயிநாதம் ஆலம்பதே ஜரவதஞ்சன சைலக்ஷோபாம் பிராலம்பதாமக மணியமமுஷ்யகாத்திரம் என்று ஒரு அஞ்சனாத்ரி என்னுடைய, அதாவது மையாலேயே ஒரு பெரிய மலை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய இந்த வியத்புரி சாபிதான பகவான் என்று பெரிய பெரிய மாலையோடு அற்புதமாக விளங்குகிறார் இவரை பார் என்று அந்த பெருமாளை இந்தீவராட்சி ஹிருதயங்கமம் இந்திராயா, தாயாருக்கு ரொம்ப பிடித்தவள் என்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாள். வீக்ஷஸ்வ நைமிஷவனி விஹரந்தமாலி விஷ்ணு ரமா ஹிருதய பத்ம விஹாரி பிருங்கம் தர்மம் சனாதனம் உபாதிஷதாதிமோயம் சுதானநாத் வரத வரதபஸ்விகணாய வரதபஸ்விகணாய என்று நைமிஷாரண்யத்தில் காடு ரூபமாக விளங்கக்கூடிய அந்த பெருமாளை பார் என்று ஆதிபுருஷனான அவர் சூத்தரால் தபஸ்விகளுக்கு அற்புதமான கதைகளையெல்லாம் சனாதன தர்மங்களையெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த பெருமாள் அப்படின்ட்டு நிறைய உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பெருமாள் என்று நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தினுடைய பெருமாளை சொல்லுகிறாள். தன் வங்கி ஜன்னுதனையா தட கண்டதாம் நீ திருஷ்டிம் க்ஷிபாத்ர புருஷோத்தம புண்ணியதாம்னி நாசே சமஸ்த ஜகதாம் நிரபாய பூம்னி நானாச்சிரந்தனவச சிகரை கசீம்னி என்று கங்கையினுடைய தட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டம் கண்டநாமக புண்ணியக்ஷேத்திரம் அங்கு எழுதியிருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாளை பார். வேதாந்த வசனங்கள்லாம் எந்த ஒரு பெருமாளை தான் சிறப்பாக கூறுகிறதோ அப்படிப்பட்ட இந்த பெருமாளை பார் என்று புருஷோத்தமனை புருஷோத்தம பெருமாள் கண்டனபுரம் கண்டநாமகம் புண்ணியக்ஷேத்திரம் அதை அங்கு சேவி என்று சாலகிராமத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த ஊரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த ஊர் பெருமாள் இத்தம் தயா நிகதிதா சுதர்கன்யபாவா நாதேச்சகார ஜெகதாம் நதிசம் ரசார்திராம் அவளை ரசித்து பார்க்கவே இல்லை. ஏனென்றால் கோகிலாஸ் புரத்தி பல்லவி தேரசாலே எப்போது அற்புதமான ஒரு இப்பொழுதுதான் தளிர் விடக்கூடிய மாமரம் இருக்கிற சமயத்தில் கோகிலமானது குயிலானது வேற மரங்களுடைய பிரவாளத்தை சாப்பிடாதோ அந்த மாதிரியாக இவள் ஆசைப்படுவது மாமரத்தினுடைய தளிர். அதனால் மாமரத்தினுடைய தளிர் தான் தேவையே தவிர மற்ற இலையினுடைய தளிர் தேவையில்லையே என்று மேலே சென்றாள். சோயம் விபுர் பதரிகாசிரம சன்னிவிஷ்டம் நாராயணோ நிரசகா தபசாம் நிவாசாம் சத்வாதரீகரஜஸ்தமசாம் ரிஷீணாம் தத்துவாவபோதமசகிருத்தனுதே சுபாங்கி என்று பதரிகாசிரம தாபசர் என்று சிறப்பாக புகழப்படக்கூடிய அஷ்டாட்சர மந்திர பிரதாத்தாவான அந்த நாராயணஹா பகவான் இங்கு விளங்குகிறார் என்று சொல்லி அற்புதமான சரீரத்தை உடையவளை இந்த சத்துவகுணத்தையே குணத்துடன் சேர்ந்து ரஜசையும் தமசையும் எந்த ஒரு பெருமாள் மகர்ஷிகளுடைய ஹிருதயத்திலேந்தே தூக்கிட்டு சத்துவகுண சம்பன்னமாக ஆக்கினாரோ தத்துவஞானத்தை கொடுத்தாரோ அப்படிப்பட்ட இந்த பகவானை பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷிகி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை பார் என்று தேவேதரான்யஜன சங்கம துஸ்ஸஹாந்த பஞ்சாஸ்ய பஞ்சசர பர்வத நாயகோயம் ஹந்தா ஹிரண்ய கஷிபோரபாய கோபமானந்த சிந்துரதி திஷ்டதி யோகமுத்ராம் என்று அஹோபில க்ஷேத்திரத்து பெருமாளை நவன் ரசிம்மரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாள். அதாவது பக்தால தவிர மற்ற யாரையும் அவருடைய பக்தாலான தேவதைகளை தவிர வேற யாரையும் ராட்சசர்களையெல்லாம் ஆசிரியக்க விடுவதே இல்லை. அப்படிப்பட்ட இந்த நரசிம்ம பகவான் அகோபில க்ஷேத்திரத்தில் பர்வதத்தில் விராஜமானதா இருக்கார். இவர்தான் ஹிரண்யகசிபுவை கொன்றவர். அவர் தன்னுடைய கோபத்தை விட்டுவிட்டு யோகமுத்திரையில் இருக்கிறார் இங்கு என்று அந்த யோக நரசிம்மரை இங்கு சொல்லுகிறாள். நாளீகதிர்கணயனே நரசிம்மமூர்த்தி ஸ்ரீ பிரீத்தி பூஹூபதிமும் கலயஸ்வகாந்தம் ஷ்வேலாரவ பிரசரண க்ஷுபிதாவரோதம் ந கௌகசாம் நிபும் அபிந்த அபிந்த ந காயுதைரியா என்று ஸ்ரீ பிரீத்திபுரி என்று சொல்லக்கூடிய அங்கு விளங்கக்கூடிய நரசிம்மரை பார். இவர் ஒருவர் சிம்மநாதம் செய்து கொண்டு தன்னுடைய அந்தப்புற ஸ்திரீகளைக்கெல்லாம் பயத்தை விளைவிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய ஒரு கர்ஜனையை செய்து கொண்டு தேவசத்ருவான ஹிரண்யகசிபுவை தன்னுடைய கைகளிலுள்ள நகங்களால் கிழித்தாரோ அப்படிப்பட்ட பகவான் இவர் என்று சொல்லிவிட்டு மேலே அயோத்திக்கு செல்லுகிறார். ராமம்பிலோகய புனகா தரளாட்சய அயோத்யா தௌரேயகம் தசரதார்ணவ பூர்ணச்சந்திரம் ஆர்யாம் விதேக தனையாமபாயஸ்யஸ்திரைணம் மனோபகுதிருணம் கணயாம் பபூவ என்று அயோத்தியில் வசிக்க அயோத்தியில் நித்தியவாசம் செய்யக்கூடிய ராமரை பார். இவர் உனக்கே பிடிச்சிருக்குன்னு நீயே சொல்லுவியே, மனத்துக்கு நீயானே என்று பாடுவாயே, அப்படிப்பட்ட மனத்துக்கு நீயான ராமனை பார். தசரதன் என்பது என்ற ஒரு பெரிய சமுத்திரத்தில் தோன்றிய ஒரு பூர்ணச்சந்திரன் போன்று விளங்கக்கூடியவன் இவன். யாருடைய மனதானது சீதையை தவிர மற்ற எந்த ஒரு ஸ்திரீக்கும் எந்த ஒரு ஸ்திரீயையும் திருணமாக மதிக்கக்கூடிய அளவிற்கு இருந்ததோ என்று ஆர்யாம் விதேகத்தனையாம் அபகாய் வைதேகி என்று சொல்லக்கூடிய விதேகர் தேசத்து பெண்ணான சீதையை விட்டு எஸ் எஸ் திரைணம் மனஹா பகுதிருணம் கணயாம் பபு எஸ்ய மனஹா ஸ்திரைணம் ஸ்திரீ சமூகத்தையே ஒரு துச்சமாக ஒரு திருணம் மாதிரியாக ஒரு புல்லாக கருதியதோ அப்படிப்பட்ட அந்த பகவான் ராமனை பார் என்று. என்ன பண்ணாள் அவள்? சீதைக்கு மட்டும்தான் அவர், எனக்கு வேண்டாம், அவரை எதுக்கு நான் கெடுக்கணும் என்று நினைத்து மேலே சென்றாள். ஏஷோஷ்ட திவ்ய மகிஷீபிஹி அவாப்த கேதிஹி ஸ்ரீமான் உதீச்சிய மதுராபுர வசுதேவஹாம் அங்கீ குருஷ்வஜிதமாதுலகம் சமேனம் பூயாதயம் நவவதூ பரிபோக ஹிருஷ்டஹா என்று வடக்கே மதுரையில் விளங்கக்கூடிய வாசுதேவ பகவானை சேவி. இவருக்கு அநேக எட்டு பட்டராணிகள் உள்ளார்கள், பட்டமகிஷிகள் உள்ளார்கள். இவர்தான் அவர் தன்னுடைய மாமாவான கம்சனை கொன்றவர், ஜெயித்தவர். இவரை நீ மணந்து கொள்வாயாக, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா என்று பிராக்டிகலாக கூறுகிறாள். ஸ்ரீ கோஷபந்துமவலோகய பாலகேலி நிர்தூத வத்ச சகடாசு சகடார்ஜுன பூத பூதனாசூன் கஸ்யாச்சித் ஆத்மசுஷுமாம் ஹிருதி சிந்தயத்யாஹா சிந்தயந்த்யாஹா பிராணானசாவகத வல்லப வல்லபாயாஹா என்று ஸ்ரீ கோகுலத்தினுடைய பத்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீகோஷம் என்று சொல்லக்கூடிய கோகுலம் இருக்கிறதே, அதில் வசிக்கக்கூடிய இந்த பெருமாளை ஸ்ரீ கிருஷ்ணனை பார். வத்சாசுரன் என்ன, சகடாசுரன் என்ன, யமலார்ஜுனன் என்ன, பூத்தனை என்ன, இவர்கள் எல்லாரையும் கொன்றவர் இவர்தான். அப்படிப்பட்ட துஷ்டர்களை நிகிரகம் செய்தவர். இவருடைய அத்தியுதமான அழகை ஸ்மரித்து கொண்டு ஒரு கோபஸ்திரீயே தன்னுடைய பிராணனையே விட்டாள் என்று பிரசித்தமான விஷயம். ஆகையால் இவரை நீ மணந்து கொள்வா என்றால் மிகவும் சந்தோஷமா இருப்பார். அவர் வந்திருக்கார், அவரும் அங்கேருந்து வந்திருக்கார் என்று கோகுலத்திலிருந்து பெருமாளை பற்றி சொல்றார். ஸ்ரீ துவாரகா புரநிவாசினி வாசுதேவே காமம் மிருகாட்சி கலையஸ்வ கடாட்சமஸ்மின் ஸ்வாந்தானி ஷோடச சகசிரவதூஜனானாம் கிராந்தானி ஏன யுகபத் ஸ்மரகே லிபங்கியா. 16,000 திவ்ய மகிஷிகளை உடையவரான இந்த வாசுதேவர் இருக்காரே, துவாரகையில் வசிக்கக்கூடிய வாசுதேவன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே வண்டுபராவதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே என்று ஆழ்வார் பாடின. ஸ்ரீ துவாரகாபுர நிவாசியான வாசுதேவன் விஷயத்தில் மனதைவை என்று காமம் கல மிருகாட்சி கலையஸ்வ கட்டாட்சமஸ்மி நீவரை பார் என்று சொல்லி, இவர் எந்த ஒருத்தனுடைய மனதை 16,000 பெண்களுக்கு ஒரே சமயத்தில் ஸ்மரகேலி பங்கியா விதவிதமான மான்மசமான விளையாட்டுகளால் 16,000 பத்திகளை சந்தோஷப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். பரியங்கிதோரகபதி பிரசமசுராணாம் காந்தே புரஸ்புரதிதே கலசாப்தினாசஹா ஸ்ரீபூவிலாச ஹசிதாங்குர நிர்விசேஷைஹி ஷீரோதவீசி பட்டலைரபிஷிக்த மூர்த்திஹி என்று க்ஷீரசாகர சாயியான பெருமாளே வந்திருக்கார். அங்கு க்ஷீரசாகரத்தினுடைய அலைகளிலிருந்து எழக்கூடியதான துகள் நீர் திவலைகள் இருக்கிறதே, பால் திவலைகள், அதெல்லாம் எந்த பெருமாளுக்கு ஒரு நீராஜனத்தை பண்ணுவது போல் அமைகிறதோ, அதனால் அபிஷேகம் பண்ணுவது போன்று விளங்கக்கூடிய அந்த கலசாப்தினாதகா என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்தினாதனார், அதாவது அந்த ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்காரே அவர் எழுந்திருக்கார், அவரை பாருமா என்றும். வைகுண்ட திவ்ய நகராதிபதி பரோயம் வியூகாதி பின்ன ஹரி பிருந்த மிதோஜனிஷ்ட அப்தேதிவோர்மிகண புத்புத பேன ஜாலம் ரங்கேஸ்வரோயமபி மௌக்திக வத்யதம் ஷஹா என்று. இந்த ரங்கநாதனே எந்த பெருமாளுடைய ஒரு முத்து மாதிரி ஒரு அம்சம்தானோ, எந்த ஒரு ஒரு வைகுண்ட திவ்ய பத்தியான விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரே, அதிலிருந்துதான் வியூகம் பர அந்த பர வாசுதேவனிடத்தில்தான் வியூகம், அவ்வியூகாவதாரங்கள் விபவாவதாரங்கள் அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் ஏற்பட்டனவோ, அப்படிப்பட்ட அந்த சமுத்திரத்தினுடைய அந்த அலைகள் என்ன, அதனுடைய புத்புதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர்க்குமழிகள் என்ன, அதில் வரக்கூடிய பேனம் என்று சொல்லக்கூடிய நுரை என்ன, இவைகள்தான் வேறு வேறு அவதாரங்கள் என்றும் வியூக விபவன் தரியாமிகள் என்றும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உள்ள பெரிய பெருமாள் இவர் தான். இவரை தான் எல்லோரும் ஆசைப்படுவார்கள், முமுட்சுக்கள்லாம் ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட பெருமாளை நீ பாருமான்னு சொல்ல, எந்த ரங்கநாதன் கூட எந்த ஒரு பெருமாளுடைய அம்சம்தான்னு சொல்லி, அவர் அம்சிமா, அவர் ரங்கநாதனே அவருடைய அம்சம்தான், அவர்தான் முக்கியமான பெருமாள் என்று சொல்லியும் கூட அங்கிருந்து கிளம்புறார். தத்ரா திலங்க சகலானரவிந்த நாபான் ஸ்ரீரங்கநாயகமவாபுதானுரூபம் உள்ளங்க புல்ல குமுதோத்பல ஹல்லகாதின் ஹம்சீவனவியமரவிந்தமராலகேஷி என்று அழகான கேசத்தை உடைய அந்த ஆண்டாளானவள் அவரையும் விட்டுவிட்டு மேலே எப்படி ஒரு புஷ்பமா ஒரு புஷ்பத்தை விட்டு மற்றொரு புஷ்பத்திற்கு ஹம்சமானது செல்லுமோ அதுபோல் ரங்கநாயகனைத்தான் ரங்கநாதனைத்தான் தனக்கு அனுரூபமான பதியாக அவள் ஏற்றாள். பிறகு சோயம் புரசுமுகி சஹ்யசுதான் தரீப ஸ்ரீரங்கதாமபதி சௌமியவராதிராஜாம் தத்தாதிருஷாம் பரிணதி ஸ்தபசாம் விதாது இக்ஷ்வாகுவம்ச தனமிஷ்டபல பிரதாதா என்று இக்ஷ்வாகு வம்சத்துக்கே தனமாக விளங்கக்கூடிய இந்த ரங்கநாதர் இருக்காரே, அவர் சஹ்ய பர்வத்தினுடைய பெண்ணாக விளங்கக்கூடிய காவேரி நதி இருக்கிறதே அதனுடைய அந்தரீபத்தில் நடுவில் ரெண்டு காவேரி நடுவில் ஸ்ரீ ரங்கதாமபதிகி அழகிய மணவாளன் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார் சௌமியவராதிராஜா. அப்படிப்பட்டவரை நீர் கல்யாணம் செய்து கொள், இவர்தான் இக்ஷ்வாகு வம்ச தனம் இஷ்ட பலன்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னவுடன் பாரே சுதாகர சரஹா பிரணவாத்மரங்க தாமன்யனந்த பணி போக பரார்த்தியமஞ்சேம் ஸ்வாபம் பிரபோதமிலித்தம் கலையம் சலீலம் யோகேன போக விபவானுபவம் விதத்தேன். சந்திர புஷ்கரணியினுடைய கரையில பிரணவாகார விமானத்தில் உள்ள அனந்த சர்ப்பராஜ் அனந்தன் என்று விளங்கக்கூடிய சர்ப்பராஜா இருக்காரே, அவருடைய போகத்தில் அவருடைய பள்ளியறையில் அவராகிற பள்ளியறையில் ரொம்ப உத்தமமான மஞ்சம் படுக்கை இருக்க அதில் யோக நித்திரையில் இருக்கக்கூடியவரான இந்த பெருமாள் என்று அவரை இன்னும் விசேஷமாக அறிமுகப்படுத்துகிறாள். வைகுண்டதா பிரசம்மாவிரபூதவன்யாம் யோர்ச்சாவதாரமுர வைரிகதம்பகேஷு தாராகணேஷு விசுரத்ரிஷு ரத்னசானு ரத்னேஷு கௌஸ்துபைவாவகதே பிரகாசம் என்று வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த பெருமாளிலேயே முதல்ல இறங்கி வந்த பெருமாள் இந்த அர்ச்சாவதார மூர்த்தி தான் என்று சொல்லி அந்த முரவைதி விஷ்ணுக்கள் இருக்காளே 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள் அவா எல்லாருக்கும் மூலபூத்தர். இவர்தான் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தால் கூட சந்திரன் எப்படி எல்லாரு காட்டிலும் அதிசயமாக இருக்கிறதோ அதே மாதிரி நிறைய ரத்னங்கள் இருந்தாலும் கௌஸ்துபம் எப்படி சிறப்பாக விளங்குகிறதோ அப்படி விளங்கக்கூடியவர் என்று மேலும் சொல்லுகிறாள். கஸ்தூரிகா கலித புன்ற முகேந்து சின்னம் கல்லாரதாம கமனீய புஜாந்தராலம் கந்தர்பதர்பஹர ரூபமுதாரஹாசம் காந்தோபயந்திரய கரார்ப்பணத்வமேனம் என்று கஸ்தூரியை தன்னுடைய திலகமாக உடையவரும் கழித்த புன்றமுகேந்து சின்னம் ஊர்த புன்றத்தை அணிந்தவருமான வக்ஷஸ்தலத்தில் கல்லார மாலை என்று சொல்லக்கூடிய தாமரமணி மாலையை அணிந்தவருமான இவரை நீ ஆசைப்படுவாயாக. இவர் மன்மதனுடைய அழகையே கூட மிஞ்சி இருப்பதனால் அவருடைய கர்வத்தை அடக்கக்கூடியவராக விளங்குபவர். ரொம்ப கம்பீரமான பிரகிருத்தியை உடையவர். இவரை நீ கைப்பிடிக்கலாம் என்று சொன்னவுடன் எந்த ஒரு பெருமாளை எம் சூக்தி தாமபிகி உபாம்சு புராவிரணி தாகா முன்பு மெல்ல மெல்ல பேசி எந்த பெருமாளை பற்றி பாட்டுகளை பாடினி நீ அந்த பெருமாளை தியானம் செய்தாயோ வரனாக வரித்தாயோ மனதால் லாவண்ய ரூபகுண ராகவயோனு ரூபம் உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய சுரூபத்திற்கும் உன்னுடைய குணங்களுக்கும் உன்னுடைய வயசிற்கும் ஒத்தவரான இவரை அக்ரேசுனா முரபிதா மிக புஷ்பதாம்னா தாதிருஷம் இந்து முகி ரங்கபதி மிருணீஸ்வ இந்த அழகான கையில் உள்ள மாலையினால் இந்த பெருமாளை நீ வரிப்பாயாக என்று கூறுகிறாள். சானந்த பாஷ்பமகரந்த முதக்ர பக்ஷ்ம கிஞ்சல்க கிஞ்சல்கமுஜ்வல விலோலக நீ விலோல கனீனி காலி பூர்வம் நயனோத்பலதாம கோதாரேஸ்வரேஸ்வகர ஹல்லகதாம பஷாத். ஆனந்தமான ஆனந்த பாஷ்பத்துடன் ஆனந்த கண்ணீர் பெருக அப்படி தன்னுடைய கண்ணை மேலே தூக்கி பார்த்து புருவத்தை உயர்த்தி பார்த்து உஜ்ஜலமான கண்களை உடையவளாக இத்தனை நாள் அவ்வளோ தேஜஸ்வியாக அந்த கண் இல்லை. ரங்கநாதனை பார்த்தோடனே கண்ணே ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. முதலில் அவருக்கு நயனோத்பலதாம தன்னுடைய கண்களுடைய பார்வை என்கிற ஒரு மாலையை சாத்தி, பிறகு தன்னுடைய கையில் இருந்த அற்புதமான சிகப்பு ரோஜா புஷ்பம் இருக்கிறதே ஹல்லகதாம என்று சிகப்பு ரோஜா அதை மாலையாக இட்டாள் என்று கீர்வாண பிருந்த குத்து கல் கிருத்த கல்பக புஷ்ப விருஷ்டியாம் சாக்கம் சரப்பிரபதி சம்மத பாஷ்ப விருஷ்டியாம் திருஷ்டியாச்ச கேசவகணசிய பபாதரங்கி கண்டே ததீயகர ஹல்லகதாமயஷ்டி. எப்படா வந்தது அந்த மாலையினால் மேலிருந்து தேவதைகள் புஷ்ப விருஷ்டி செய்ய, அதே மாதிரியாக சர அதாவது பொய்கை ஆழ்வார் முதலிய எல்லா ஆழ்வார்களும் தன்னுடைய ஆனந்த கண்ணீரை பெருக்க, அதே மாதிரியாக எல்லா 107 திவ்ய தேசத்து பெருமாள்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் அந்த ரங்கநாதனுடைய கண்டத்தில் அவளுடைய ஹல்லகதாமயஷ்டியானது பபாத அந்த ரோஜா மாலையானது விழுந்தது, சிகப்பு ரோஜா மாலையானது விழுந்தது. கோதார்பிதாபினவ ஹல்லக மாலயாஸ்ய வக்ஷஸ்தலம் விபுலமஸ்ருதரங்க பர்த்துஹூம் பலம் சுமத் கிரண கந்தல சம்பிரதாயாது ஜஸ்வலஸ்ய சுஷுமாம் ககனாங்கணஸ்ய. ரொம்ப அழகா சொல்ற இப்படியாக அந்த பெருமாளுக்கு அந்த மாலையை சாத்தினோடனே அவருடைய மார்பே விரிந்த மார்பாக மாறிவிட்டது என்று. என தாயார ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு கஞ்சுக சத்தம் வெடிக்கும் என்று மேலேந்து ஷர்த்துகள்லாம் கிழியும், பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுவார்னு சொன்னார் பட்டர். அதே மாதிரியாக இங்கே வக்ஷஸ்தலம் விபுலம் அஷ்ணுத அந்த மாலையை போட்டவுடனே அவருடைய வக்ஷஸ்தலம் நிமிர்ந்தது. பாலாம் சுமத்கிரண கந்தல சம்பிரதாயாது ஊர்ஜலஸ்வஸ் சுஷுமாம் ககனாங்கணஸ்ய என்று சூரியனானது உதய காலத்தில் சாதாரணமாக இருந்தால் கூட பாலாம்சுமத்கிரண கந்தல சம்பிரதாயாத்து ஊர்ஜஸ்வலசி அதுவும் மத்தியான வேளையில் ஜொலிக்கிற ஒரு சூரியனுடைய அழகானது எப்படி, அதனால் எப்படி ககனாங்கணமானது ஆகாசத்தினுடைய அங்கணம் இருக்கிறதே பிராந்தமான எவ்வளோ பெருசாக இருக்கும், கர்த்தால வேளையில் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். அதே மத்தியானம் வரைச்சு ஆகாசமே பெருசாக இருக்க மாதிரி தெரியும், கார்த்தால பார்த்தா ஆகாசம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா சூரியனுடைய ஒளி இல்லாததுனால, சூரியனுடைய ஒளியினால் எப்படி ஆகாசம் பெருசான மாதிரி தெரிகிறதோ அந்த மாதிரி அப்படி. அதே மாதிரி நம்மளுக்கு மேகம்லாம் நிறைய மூட்டமாக இருந்தாலும் ஆகாசம் சின்னதாக தெரியும், ஆனால் ஆகாசம் அதே ஆகாசமே பிரிந்து விரிந்ததாக எப்படா தெரியும்னா சூரியன் மத்தியானத்தில் பிரகாசிக்கிற சமயத்தில் அந்த மாதிரியாக அவருடைய வக்ஷஸ்தலமானது விரிந்தது என்று சொல்லி தஸ்யாப்பாணி கிரகண விதையே விஷ்ணு பிருந்தா நிவேதோ முக்கியாதேவா கமல கமலஜமுகான் ஸ்தான் புரஸ்கிருத்ய பக்தாஹாம் தார்க்ஷ்யாரூடம் சகதனயா விஷ்ணு சித்தஸ்ய ஜக்முஹு ஸ்ரீரங்கேஷம் ஷடரிப்பு கிரக பிரேப்சயா ராஜமார்க்கம். அந்த பாணி இப்படியாக அவள் செலக்ட் பண்ணிவிட்டாள் பெருமாளை ரங்கநாதனை. இப்பொழுது பெரியவர்களுடைய காரியம்தான் பாக்கி இருக்கிறது. அந்த ரங்கேஷனோட ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வாருடைய கிரகத்துக்கு செல்லுபவர்களாக ராஜமார்க்கத்தை அடைந்தார்கள். இதை எதுக்குன்னா பாணிகிரகண விதையை கைப்பிடித்து அதாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று விஷ்ணு பிருந்தானி இந்த 107 திவ்ய தேசத்து பெருமாள்கள் என்ன, பிரம்மா என்ன, தேவதைகள் என்ன, எல்லாரையும் முன்னிட்டு கொண்டு தன்னுடைய பெண்ணையும் கருடன் எல்ல பண்ணிட்டு தார்க்ஷியாருடம் சகதனையா விஷ்ணு சித்தஸ்ய பெருமாளும் ஆண்டாளும் கருட வாகனத்தில் எல்ல ஜானுவாசம் மாதிரியாக ஏதோ ஒரு காரில் அனுப்புறோமே அவர் கருடன்லேயே எழுந்து ஜெக்முகு ஸ்ரீரங்கேஷம் ஷட்ரிபுகிரக பிரேப்சயா என்கிற ராஜமார்க்கத்தை அடைந்தார்கள். எதுக்குன்னா நம்மாழ்வாருடைய வீட்டுக்கு போகிறதுக்காங்க, அவருடைய ஆற்றில் தான் மண்டபங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா அங்கே கல்யாணம் நடக்க போகிறது. முக்தா சத்திரம் பணிபதிரதா கந்தவாகாம்புநாசௌ சுத்தாம் பாலவியஜனயுகலீம் உஜ்வலே தாலவருந்தே சந்திராதித்யௌ ஹரஷதமகௌ தால தோத்ரவேத்ரே கலாச்சீம் யக்ஷேஷோபி பிரசித கருடாதிஷ்டிதே ரங்கராஜே. இப்படியாக கருடன் மேல் ரங்கராஜன் ரங்கநாதரும் ஆண்டாளும் எள்ளியிருக்க பணிபதிகி என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனானவன் முத்தால் ஆன ஒரு குடையை பிடித்தான். கன் காற்றும் வாயு பகவானும் மேகமும் சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான சாமரத்தை வீசினார்கள். அதே மாதிரியாக தாள விருந்தம் என்று சொல்லக்கூடிய பனைமரத்தாலான விசிறியையும் அவர்களே விசிறினார்கள். யாரு? சந்திரன், ஆதித்யன் என்று இருவரும் தாள விருந்தத்தை, தாள விருந்தம் என்றால் விசிறி, தாள பன விசிறியை விசிறினார்கள். பனைமரத்தால் செய்யப்பட்ட விசிறியை விசிறினார்கள். சிவனும் இந்திரனும் தோத்ரவேத்ரே என்று கையில் ஒரு தடியும் விளக்குமாக அவர்கள் இருக்க, யக்ஷேஷன் என்று சொல்லக்கூடிய குபேரன் ஒரு தண்டத்தை பிடிக்க, எல்லோரும் பெருமாள் கருடன் மேலே ஏழினவுடனே எல்லாம் அவாவாளுடைய கைங்கரியத்தை ஆரம்பித்து சென்றார்கள் என்று இந்த சர்க்கத்தை முடிக்கிறார். இப்படியாக பகவானை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அந்த விஷயத்தை அடுத்த உபன்யாசத்தில் மொத்தத்தையும் அடுத்த சர்க்கத்தினுடைய சாரமாக சொல்லி அடுத்த உபன்யாசத்தில் கல்யாணம் நடந்த அழக சொல்லலாம். இப்படியாக இந்த சர்க்கமானது முடிகிறது. 12வது சர்க்கம். முக்தாச்சத்ரம் பணிபதிரதாத் கந்தவாஹாம் குணாதௌ சுத்தாம் பாலவியஜனயுகலீ முஜ்வலே தாலவனந்தே சந்திராதித்யௌ ஹரஷதமுகௌ தோத்ரவேத்ரே கலாச்சீம் யக்ஷேஷோபி பிரசித கருடாதிஷ்டிதே ரங்கநாதே என்பதாக இதுடன் இந்த துவாதச சர்க்க சமாப்தம். த்ரயோதச சர்க்கம் அது ஆரம்ப ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி வைக்கிறேன். அத பிரதித்வார விவர் விதர்திபாக நிபிஷ்ட ஜாம்பூனத பூர்ண கும்பம் மந்தார புஷ்பஸ்தபகாசிதாபிர் மனோகரம் வந்தன மாலிகாபிஹி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.